टकरा जा तू नहीं हार मान ले तू। मितवा सुन मितवा तुझको क्या डर है रे, अपनी है अपना। இது ஹரி, என் அத்தை பையன். ஹரி பரத், என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் சுதா இருக்கால, அவளோட பிரதர் தஞ்சாவூர்ல இருக்கான். ஹாய். ஹாய் சார், எனக்கு நல்லா தெரியும். ஆமா, பேஸ்கெட் பால் விளையாடும் போது பாத்திருக்கோம். சார் தான் ஜெயிச்சார். இந்த பால் கையில கிடைச்சா போதும், எப்படியாவது பேஸ்கெட் குள்ள போட்டுருவாரு. சாருக்கு எனக்கு கொடுத்த ரூம் தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு கொடுத்த ஃபுட்டு தான் சாருக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே ஓகே ஓகே, வாங்க வாங்க வாங்க. ஹரி பரத் சொன்ன மாதிரி இல்ல, ரொம்ப ஸ்வீட், ரொம்ப சமத்து. சரி சரி சொல்லு, நீ எவ்வளவு அலட்ன எங்க வீட்ல தங்கறதுக்கு. பிளவுஸ், பாவாடை, பொம்பளை வாசனை வரும் அது இதுன்னு பரத் சொன்னே எஸ்னு சொல்லிட்டான். இப்ப இங்கதான் தங்கிருக்கான். எஸ் சார், உங்க கசின் வீட்ல தங்கறதுல உங்களுக்கு அப்செக்ஷன் ஒண்ணு இல்லையே? ஏன் அப்செக்ஷன் இருக்குன்னு சொன்னா பெட்டி எடுத்துட்டு கிளம்பிடுவீங்களா? ஏய் ஹரி, நான் தான் பரத்தை கம்பல் பண்ணி இருக்க சொல்லிருக்கேன். ஏய், நாங்க ரெண்டு பேரும் நர்சரி போறோம் செடி வாங்குறதுக்கு, நீ வரியா? நான் பாட்டியை பாக்கணும், நீ போயிட்டு வா. பாட்டி தானே, போ போ, மொட்டை மாடியில இருக்காங்க, சன் பாத் எடுத்துக்கிட்டு. என்னை மணி கேட்டது அடனா நிழந்தே பேசாமல் புருவத்தை நீ தூக்கி ஒரு பார்வை பார்த்தாயே, அதில் தானே நான் விழுந்தேன். என் பிறந்த நாள் வாழ்த்தை சொல்லவே நீயும் நள்ளிரவில் பரிசோடு சுவரேறி குதித்தாயே. தஞ்சாவூர் பொம்மை பிடிக்குன்னு சொன்னேன்ல, உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். தேங்க்ஸ். எனக்கு ரொம்ப பில்டப் பண்ணாதரா. தாத்தா ஹாய் சொல்லிட்டியா? இன்னும் இல்லடா கண்ணா, பாய். ஐயோ யாரா? ஒண்ணும் இல்ல, உன்ன மாதிரியே லவ் சொல்ல தயங்கின கேசு. தயங்கி தயங்கியே அவர் தாத்தா வாயிட்டாரு, அந்த பொண்ணு பாட்டி ஆயிடுச்சு. இன்னும் சொல்லல, அந்த மாதிரி ஆயிடாம பர்த்டே அன்னைக்காவது சொல்லி தோல. ஹாய். ஹாய். பர்த்டேன்னு காதுல விழுந்துச்சு யாருக்குப்பா? எனக்கு தான். வர சண்டே இன்னைக்கு. என்ன வேணும் பர்த்டே பாய்க்கு? ஏன், எது கேட்டாலும் கிடைக்குமா? எது கேட்டாலும் என்னால முடிஞ்சா? கண்டிப்பா உன்னால முடியும். அப்போ ஓகே, கிராண்டட். நோ டிசப்பாயின்ட்மெண்ட்ஸ். பர்த்டே அன்னைக்கு பர்த்டே பாய் என்ன ஆசைப்படுறானோ அது அவனுக்கு கண்டிப்பா கிடைக்கும். நோ டிசப்பாயின்ட்மெண்ட்ஸ். கியூட். பர்த்டே அன்னைக்கு பர்த்டே பாய் என்ன ஆசைப்படுறானோ அது அவனுக்கு கண்டிப்பா கிடைக்கும். நோ டிசப்பாயின்ட்மெண்ட்ஸ்.